யானை. தெருவில் நடக்கிற கொடுமையை கடக்கிற தலைமுறை படிக்கிற தமிழில் இருக்குது பொதுமறை. எதுக்கு விலகிற பழக்கம் எனக்கு எப்போதும் என்னோடு இருக்கும். பட்டாளம் உண்மை உரைக்கும் கட்டாயம் மண்ணை திரட்டும். வேதங்கள் இல்லாது இருக்கும் நாடங்கள் கண்ணா இருக்கும். இதுவரை பொறுத்தோம் சும்மா அடிக்கடி இனிமே கும்மா. இதுவரை பொறுத்தோம் சும்மா அடிக்கடி இனிமே கும்மா. கண்டோ கண்டோ கதறிடி நட்டு சிந்து முதறிடி உள்ள வந்த பவரடி. அண்ணன் யாரு ராக்கி தங்கடி காட்டு சிங்கடி இது பீஸ்ட் பாய். Raid na.